மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மர மாட்டேன். டிஃபன் பாக்ஸ் சமய கட்ட அயன் பண்ணு யூனிஃபார்ம். மாத்த கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்ல. லேட் நைட் பாலிஷ் போடு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு. ஹோம் வர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி. பிம்பிலிக்கி பிலாபி. கையில் மாட்டிக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நான்தானே பேபி டாடி நான்தானே எந்தன் உலகம் நீதானே எந்தன் இதயம் நீதானே ஹே ஹே ஹே ஹே யாரு நீ ஜாலிக்கட்ட ஜாங்கிரி நீ.